లక్ష్మీనాథసమారంభాం నాథయామునమధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యోనిత్యమత్యుతపదాంబుజయుగ్మరుగ్మవ్యామోహతస్తరితరాని త్రిణాయమేనే అస్మద్గురోర్భగవతో శ్రీకసింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. యస్య వాగ్వృద్ధి పర్యంతా యతిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. యోంత ప్రవిశ్య మమ వాచ మిమాం ప్రసూక్తాం సంజీవయత్య కిల శక్తిధర స్వదాంనా అన్యా సహస్త చరణ శ్రవణత్వకాదీన్ ప్రాణాన్ నమో భగవతే పురుషాయ తస్మై విశుద్ధ విజ్ఞాన గణస్వరూపం విజ్ఞాన విశ్రాన బద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. జేత్యాశ్రుతసంత్రాసద్వాంత విద్వంసనోదయః ప్రభావాన్ సీతయా దేవ్యా పరమవ్యోమ భాస్కరః. నమస్తే. ரகுவீர கத்தியத்தில் உத்தரகாண்டத்தில் இன்று கடைசி நாள். நான்கு சூர்ணிக்கைகளை பார்க்கலாம். அற்புதமான இந்த ரகுவீர கத்தியத்தில் கடைசி கட்டத்தில் நாம் இருக்கோம். சுவாமி தேசிகன் ராமனுடைய குணங்களை ரொம்ப அழகாகவே வர்ணித்து காண்பிச்சார் இந்த ரகுவீரகத்திய சூர்ணிக்கையினால. மற்றவாள் போன வழியில போகாமல் இந்த ரகுவீரகத்தியம் அப்படின்ற ஒரு கிரந்தத்தை இயற்றி ஒரு வைசிஷ்டியத்தை நமக்காக சுவாமி தேசிகன் அருளி செய்தார். ரகுவீரனுடைய குணங்கள் எல்லாமே இதில் தெரிஞ்சது. எல்லா விஷயங்களையும் ராமாயணத்தை ஏற்கனவே சொன்ன மாதிரி ராமாயணத்துக்குன்னு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கத்தியம். எல்லா விஷயங்களையும் பூர்த்தியாக அந்த கத்தியத்துக்குள்ள அடக்கி காண்பிச்சார். ராமனுடைய குணங்களை பத்தி பேசினாலும் மற்றவர்களையும் அவர் விடல. பிராட்டியுடைய விஷயமாக இருந்தாலும், பரதனுடைய பாதுகாப்பட்ட அபிஷேகமாக இருந்தாலும், ஹனுமானுடைய சுந்தரகாண்ட விஷயமா இருந்தாலும், விபீஷண சரணாகதி, வாலியினுடைய மோட்சம், சுக்ரீவ சரணாகதி, சபரி ஆக்கியானம், இப்படி எல்லா விஷயத்தையுமே ரொம்ப அழகாகவே சுவாமி தேசிகன் நமக்காக காண்பிச்சார். அதுல இன்னைக்கு 91ல இருந்து ஆரம்பிச்சு 94வது சூர்ணிக்க பர்யந்தம் இன்னைக்கு பார்க்கலாம். சாகேத ஜனபத ஜனி தனிக ஜங்கம ததிதர ஜந்து ஜாத திவ்ய கதி தான தர்ஷித நித்ய நிசீம வைபவா. இது 91வது சூர்ணிக்கை. இது 92வது சூர்ணிக்கை. ஸ்ரீராம பத்ரா 93வது சூர்ணிக்கை. நமஸ்தே புனஸ்தே நமஹ. இது 94வது சூர்ணிக்கை. இந்த நான்கு சூர்ணிக்கைகளிலும் ராமன் அயோத்தியில ஆட்சி பண்ணிட்டு வரார். அங்க வாழக்கூடிய எல்லாருக்கும் மோட்சம் கிடைக்கிறது. பக்தி இல்லை, பிரபத்தி இல்லை, ஆனாலும் அவர்களுக்கெல்லாம் மோட்சம். ஏன் அப்படின்னா, ராமன் வாழ்ந்த காலத்திலேயே அவள் எல்லாம் வாழ்ந்திருந்தபடினால, நித்தியம் ராமனை சேவிச்சென்றிருந்தபடினாலேயே அவளுக்கு மோட்சம் கிடைக்கிறது அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். தனியா அவ பக்தி பிரபத்தி பண்ண தேவையில்லை. ஒவ்வொரு ஆழ்வார்கள் எல்லாருமே பார்த்தால் இந்த விஷயத்தை அற்புதமாவே சொல்றா. ராமன் விஷயமா இருக்கிற சூர்ணிக்கைகள் அதாவது பாசுரங்கள் எல்லாத்திலையும் பார்த்தால் இந்த விஷயம்தான். ராமன் வாழ்ந்த காலத்துல வாழ்ந்த எல்லாருக்குமே ஒரு விதமான ஒரு பெரும் பாக்கியம் கிடைக்கிறது. எதுக்கு தனியா பக்தி பண்ணணும், எதுக்கு தனியா பிரபத்தி பண்ணணும், எதுவுமே வாண்டாமே பொறுப்பா முதலா புல்லரும் பாதி ஒன்றென்றே ஆழ்வார். அது மாதிரி நற்பாலுக்கு உயிர்த்தனன் நான்முகனால் பெற்ற நாட்டுள்ளே எல்லாருமே மோட்சத்துக்கு போறதுக்கு தகுதி வாய்ந்தவர்களாகவே இருக்காங்க. இதுதான் ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் சொல்லும் பொழுது, அன்னு சராச்சரங்களை வைகுந்தத்துக்கேத்தி அடலளவ பகையேறி அசுரத்தம்மை வென்று இளங்குமணி நெடுந்தோல் நான்கும் தோன்ற விண்ணமுழுதும் எதிர்வரத்தான் தாமம் மேவி சென்று இனிது வீற்றிருந்து அம்மான் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடன் தன்னுள் என்றும் நின்றான் அவனிவன் என்றேத்தினாலும் இறைஞ்சுமினோ எப்பொழுதும் தொண்டீர் நீர். அப்போ அவர் அவதரித்ததுடைய காரணம், லோகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரையும் நற்கதிக்கு அழைத்து கொண்டு போகணும், நல்ல தர்மத்தை நல்லபடியாக லோகத்தில் நிலைநாட்டணும் அப்படின்ற இது மாதிரியான விஷயங்களுக்காகத்தான் அவர் அவதரித்தார. தவிர வேற ராவண அவருடைய எண்ணம் வந்து, ராவண வதம் வந்து அவருடைய எண்ணம் கிடையாது. பெருமாள் அவதரித்ததுடைய காரணம் தர்ம சம்ஸ்தாபனம். தர்ம சம்ஸ்தாபனம் பண்றதுக்காக, சாது பரித்ராணம் பண்ணி தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக அவர் விநாசாய துஷ்கிருத்தம், துஷ்கிருத்தர்களுடைய நாசத்தை பண்ணார். இது எல்லா சமயங்களிலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். தர்மத்தை நிலைநாட்டுறது எப்படி சக்கரவர்த்தி திருமகன் தர்மத்தை நிலைநாட்டினாரோ, சக்கரவர்த்தி திருமகன் எப்படி தர்மத்தை நிலைநாட்டின விஷயத்தை நாமெல்லாம் இன்று வரை பேசிகிட்டே இருக்குமோ, அதுபோல சுவாமி தேசிகன் தர்மத்ராணாய யோபூத் சஜயதி பகவான் விஷ்ணுகண்டாவதாரகான்னு சொன்னா போல, சுவாமி தேசிகன் தர்மத்தை நிலைநாட்டினதற்கு பாருங்கோ, அதுதான் ரொம்ப பிரமாதமான விஷயம். ஏன்னா சுவாமி தேசிகன் கணக்க இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான ரகுவீர கத்தியத்தினுடைய அர்த்தங்கள் எல்லாம் நாம தெரிஞ்சிக்கவே முடியாது. ரகுவீர கத்தியத்து மூலமாக ராமனுடைய பெருமைகள்லாம் நம்ம தெரிஞ்சிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு சுவாமி தேசிகன் நமக்காக அனுகிரகம் பண்ணியிருக்கார். அதுல சாகேத ஜனபத அயோத்தியா பட்டணம், ஜனிதனிக்க ஜங்கம ததித்தர, அதுல பிறந்த தனிக்கர்களா இருக்கக்கூடிய ஜங்கமர்களா இருக்கக்கூடிய, அதை காட்டிலும் வேறான ஸ்தாவரங்களா இருக்கக்கூடிய ஜந்து ஜாத்த பிராணி சமூகமா இருக்கக்கூடிய திவ்ய கதி உத்கிருஷ்டமான ஒரு கதி அடைந்த தான ராமன் அவளுக்குலாம் அந்த மாதிரி ஒரு கதியை கொடுத்திருக்கார். தரிசித்த காண்பிக்கப்பட்ட நித்திய ஆத்தியந்தம் இல்லாதான ஒரு நிச்சயம் வைபவ அளவற்ற ஒரு வைபவத்தை உடையவனே. அன்னைக்கே சொன்னோம், அயோத்தியை அப்படின்னா அந்த அயோத்தியானது இரண்டு இடத்துக்கும் சேரும். பூலோகத்தில் சரையு நதிக்கரையில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்துக்கும் அயோத்தியான்னு பேரு, ஸ்ரீவைகுண்டத்துக்கும் அயோத்தியான்னு பேரு. இந்த அயோத்தியிலிருந்து அந்த அயோத்திக்கு போகணும் அப்படின்னா நமக்கு ஒருவருடைய ஒரு பிரீத்தி விசேஷமான ஒரு பாக்கியம் நமக்கு தேவைப்படுறது. அந்த பிரீத்தி விசேஷம் இல்லைன்னா நம்மளால போக முடியாது. இப்போ ஆச்சாரியலாக இருந்து கொண்டு நம்ம எல்லாம் வழிநடத்தி சென்று கலியுகத்தில் பெருமாளிடத்தில் சேர்த்து வைக்கிறதுக்காக அநேக ஆச்சாரியர்கள் லட்சுமிநாத சமாரம்பாம் நாத்தயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம்னு ஆழ்வான் சொன்னா போல நமக்கு நிறைய ஆச்சாரியர்கள் கிடைச்சிருக்கா. ஆனால் பக்தி மார்க்கத்தினாலேயோ பிரபத்தி மார்க்கத்தினாலேயோ இல்லாமல், அந்த இடத்துக்கு போகாமல், வெறும் பிரத்யக்ஷத்தினாலேயே அந்த இடத்துக்கு போக முடியுமா அப்படின்னா சாஸ்திரத்தில் சொல்லல. இந்த மாதிரி சாஸ்திரத்தில் சாஸ்திரிக சமதி கம்யத்துவம் தான் பெருமாளுக்கு சொல்லியிருக்கு, வேதத்தின் மூலமாகத்தான் தெரிஞ்சிக்க முடியும். ஆனால் வேதத்து மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெருமாளை கண்ணால பார்த்து இவன் பெருமாள் அப்படின்னு தெரிந்து கொண்டு அவனோடு சேர்ந்து அவன் சொன்ன அவனிட்ட வழியெல்லாம் நாமும் கடைபிடித்து, அவன் என்னென்னலாம் கடைபிடித்தானோ அது எல்லாத்தையும் நாமளும் கடைபிடித்து, அவன் பிரீத்திக்கு உகந்தவர்களாக மாறி அவன் அவதார கட்டத்தை பூர்த்தி பண்ணி கொண்டு வைகுண்டத்திற்கு போகும்போது இந்த அன்ன சராசரங்கள் எல்லாம் போறது பாருங்க, அதுதான் அங்க பெருமையே இருக்கு. அண்ட சராசரங்களை வைகுந்தத்துக்கு ஏற்றி அயோத்தியா பட்டணத்தில் பிறந்ததுனாலேயே அவர்கள் எல்லாம் தன்யர்கள் ஆனார்கள். இது மாதிரி ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? ஒரு புல் பூண்டு முதற்கொண்டு யார் நற்பாலுக்கு உயித்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டிலே, அது ஸ்ரீவைகுண்டம், இது காரிய வைகுண்டம் நான் பெரியவா வியாக்கியானத்துல. அப்ப இந்த மாதிரியான ஒரு சாந்தானிக லோகம் அது ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை பேர்பட்ட பெரிய ஒரு பாக்கியத்தை அயோத்தியா பட்டணத்தில் இருக்கக்கூடிய புல் பூண்டு முதற்கொண்டு அவளுக்கு கூட கிடைச்சிருக்கு அப்படின்னா அது பேர்பட்ட ஒரு பாக்கியம். ஆழ்வான் சொல்றார் வரதராஜ ஸ்தோத்திர சொல்ற ஒரு விஷயம், துவாம் ஆமனந்தி கவயா கருணாமிருதாப்தே ஞானக்ரியா பஜன லப்யம் அலப்ய மன்யைஹி ஏதேஷு கேன வரதோத்தர கோசலஸ்தாக பூர்வம் சதூர்வம் அவஜந்தஹி ஜந்தவஸ்துவாம் அப்படின்னு. ஜந்தவா இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஜந்துக்கள் எல்லாமே உன்னுடைய திருவடியை உன்னை பற்றி கொண்டு உன்னுடைய திருவடியை பற்றி கொண்டு எவ்வளவு ஒரு உத்கிருஷ்டமான நிலைக்கு போறான். பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ரன்ற வர்ணபேதங்கள், இந்த வர்ணபேதங்கள் லோகத்தில் இருக்குன்றதையே தெரியாத அளவுக்கு நீ எல்லாரையும் ஒரே விதமாக பார்த்து கொண்டு பக்தி பிரபத்தியாத்தி உபாய விசேஷங்களோடு இந்த பக்தி பிரபத்தியாத்தி விசேஷங்களை எல்லாத்தையும் காண்பிக்காமல் இல்லையா. இப்போ பெருமாளை அடையணும்னா ரெண்டு வழி, ஒன்னு பக்தி இன்னொன்னு பிரபத்தி. ஆனால் இந்த ரெண்டு வழியுமே இல்லையே ராமனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய வாழ்க்கை. ராமனுடைய கடைக்கன் பார்வை பட்டாலே போரும்னு இருக்கேன், ராமன் பார்வை பட்டுருத்துனா நாம மோட்சத்துக்கு போறோம். இதுவும் இந்த சராசரங்கள் எல்லாமே ராமஸ்ய தட்சிணே பார்ஸ்வே சபத்மா ஸ்ரீரூபாசிரிதா சவ்யேது ஸ்ரீ மகாதேவி. இந்த மகாதேவியா இருக்கக்கூடிய இந்த மகாலட்சுமியா இருக்கக்கூடிய சீதா பிராட்டியுடைய ஒரு அனுகிரகம், யானி பூதானி நகரேப்பி அந்தர்தான கதானிச்ச ராகவம் தாண்டிய சொர்க்காய சமுபஸ்திதம். எல்லாமே சொர்க்கத்துக்கு போறதுக்கு தயாரா இருக்கு, நகரங்கள்லாம் ரெடியா இருக்கான், அச்சேதனங்களா இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாமே கூட நானும் வரேன்னு சொல்றதான் ராமனோட, என்னையும் அழைச்சிட்டு போங்கன்னு சொல்றது ராமன். அந்த அளவுக்கு ஆஞ்சநேயர் சொன்னா போல இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜங்கமா ஜங்கமங்கள் எல்லாமே சொல்றது பாவோ நான்யத்ர கச்சதி. ராமன் விஷயத்தை தவிர வேற எந்த விஷயமே வானான்று. அந்த அளவுக்கு ராமன் மேலே ஒரு பிரீத்தியானது எல்லாருக்குமே ஏற்பட்டிருக்கு. ஒரு பிராணி பெருமாளையே நினைச்சு உயிர் விட்டால் அந்த பிராணி அடையிறது பாருங்க ஒரு லோகம், அந்த லோகம் சாந்தானிக லோகம்னு பேர். அந்த லோகம் எப்படி வரும் அப்படின்னால் பெருமாள் கட்டாட்சம் இருந்தால் மட்டும்தான் வரும். இது தெம்பரே ஆண்டவன் சொல்ற விஷயம். இது இந்த சாகேத்து ஜனபத ஜனி ஜனிக்க ஜங்கம ததித்தரன்னு சொல்ற மூலியம் அந்த சூர்ணிக்கையில ஒரு சம்போதனம் இருக்கு. இந்த ராமன் எல்லாத்தையும் தர வல்லவன் அப்படின்ற ஒரு எண்ணம் லோகத்தில் இருக்க ஜங்கமா ஜங்கமங்கள் அதாவது சேத்தனா சேத்தன பதார்த்தங்கள் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கு. இது கிருஷ்ணதாசாச்சார சுவாமியுடைய விளக்கம். அந்த அளவுக்கு ராமன் மேல எல்லாருக்குமே பிரீத்தியானது இருக்கு. பவதபண தாபித பக்த ஜன பத்ரா ராமா. இந்த சம்சாரமாக இருக்கக்கூடிய இந்த லோகத்துல இந்த சம்சாரம் சொல்லக்கூடிய இந்த சூரியன், சம்சாரத்தை சூரியனா வச்சுக்கலாம். அப்போ அந்த சூரியனாலே தகிக்கப்பட்ட நம் பக்த ஜனங்கள் எல்லாருக்கும் பத்ராராமா மங்களகரமா இருக்கக்கூடிய குளிர்ச்சி அடைய வைக்கக்கூடிய பூந்தோட்டத்தை போல இருக்கக்கூடியவனே. இப்ப இந்த சம்சாரத்தை கடக்கணும், இந்த சம்சாரத்தை கடந்து போகணும். சூரியன் எப்படி சுட்டரிக்கிறானோ இந்த இப்போ சமீபத்தில் இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய வெயில் நிலைமை போல சூரியன் நம்மளை தகிக்கிறான். இந்த சம்சாரத்தை விட்டு விலகணும் நாம். இந்த சம்சாரத்தை விட்டு விலகணும் அப்படின்னால் நமக்கு ஒரு ஒரு பிடிப்பு வேணும். அந்த பிடிப்பு எப்படி இருக்கு? ஒரு கிரீஷ்ம காலத்தில் சூரியனால தகிக்கப்பட்டவர்கள் எப்படி ஒரு தார்மிகனால, யாரோ ஒரு கஸ்தி தார்மிகன் அந்த தார்மீகனாலே காண்பிக்கப்பட்ட ஒரு மரத்தடி நிழலையோ இல்ல ஒரு மாளிகையிலேயோ போய் ஒதுங்கி பாலோ, ஒதுங்கறதுக்கு இடம் இல்லாதவா. அது மாதிரி நாமெல்லாம் ஒதுங்கறதுக்கு இடம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு எப்படி இந்த சம்சாரத்தை விட்டு விலகிறதுன்றது தெரியல. விலகிறது தெரியாமல் இருக்கும் பொழுது நமக்கு சக்கரவர்த்தி திருமகன் இந்த மாதிரியான ஒரு இடத்தை காண்பிக்கிறான். எது ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகலாம் வாங்கோன்னு காண்பிக்கிறான். இப்ப நம்மளுடைய பிரயத்னத்தினால நம்மளால ஸ்ரீவைகுண்டத்துக்கு போக முடியாது. ஆனால் ராமனுடைய சங்கல்பத்தினால பக்தியும் இல்லாமல் பிரபத்தியும் இல்லாமல் கூட போகலாம் அப்படின்னு ராமனுக்கு ஒரு விசேஷத்தை சொல்றா. அயோத்தியா நகரத்து சேதனாச்சேதன விசேஷங்கள்னால இப்போ பக்தி பிரபத்திக்கு எதிராக அடியன் பேசல. பிரபத்தி மார்க்கம் தான் வசதி. ஆனால் இதுவும் ஒரு பிரபத்தி மார்க்கம். எது? ராமன் திருவடியை தவிர வேற எதையுமே தெரிந்து கொள்ளவில்லை அவர்கள். ஆச்சாரியன் மூலமாக ஆணுகூல்யச சங்கல்பா பிராதிகூல்யச வர்ஜனம்னு அவர்கள் சாஸ்திரங்கள் வாசித்து அதன் மூலமாக பிரபத்தி ஞானத்தை பெற்று வரசமர்ப்பணம் செய்து கொண்டு பெருமாளை அடைந்தார்களா அப்படின்னு கேட்டால் அது தெரியல அந்த இடத்துல. ஆனால் ராமன் பிறந்த பூமியிலே அவர்கள் பிறந்தபடியினால இது எல்லாமே விபீஷணனுக்கு எப்படி வந்ததோ அது மாதிரி அவளுக்கு எல்லாருக்கும் வந்துருச்சு. சாஸ்திரத்து மூலமாக தெரிஞ்சுக்கல, தானாவே அவளுக்கு நடந்த விஷயம் அதெல்லாம். விபீஷணன் எங்க வாசிச்சான் போய் ஆணுகூல்யச சங்கல்பா பிராதிகூல்யச வர்ஜனம்ன்றதெல்லாம்? அது மாதிரி இந்த அயோத்தியா நகரத்து ஜனங்கள் எல்லாத்தையும் எல்லாம் ராமன், ராமனே, ராம குணானுபவமே, ராம பத்ராமூர்த்தி உபாசனமே, அவனுடைய ஆராதனம் தான் சிறந்த ஆராதனம். ஸ்ரீமத் ராமாயண பாராயணம் தான் சிறந்த பாராயணம். இதை தவிர வேற எதுவுமே கிடையாது. இல்லையா, ராமன் விஷயகமான சிந்தனை தவிர வேற எதுவுமே கிடையாது. எப்படி ஒரு மரத்தடி ஒரு சம்சாரத்துல ஒரு ஒரு ஒதுங்கறதுக்கு ஒரு இடம் கிடைத்ததுனால அந்த இடத்தை எப்படி நாம போற்றி புகழ்வோமோ அது மாதிரி ராமனுடைய திருவடி நேர நாம எல்லாம் போற்றி புகழ்ந்து பேசணும். நாம எல்லாம் அப்படின்றது இந்த அயோத்தியா ஜனங்களை முன்னிட்டு சொல்லக்கூடிய வார்த்தை. இது நமக்கும் நாமளும் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெம்பரை ஆண்டவனுடைய ஒரு நிர்வாகம் இதெல்லாம். அதனாலதானே மனத்துக்கு இனியான் அப்படின்னா இன்றைக்கும் நாம எங்க பாசனம் சொன்னாலும் சொல்லிட்டு இருக்கோமே, கற்பார் ராமபிரானே அல்லால் மற்றும் கற்பரோ. குளிர்ந்த ஓட நம்ம கிடைக்கிறது இது சுகமான தீர்த்தம் ராமனுடைய திருவடி நிழல்ல. அழகா இருக்கக்கூடிய ராஜஹம்ச தம்பதிகள் பிராட்டியும் பெருமாளும் விதவிதமான பழங்களை எப்படி ஒரு மரம் பழங்களை அள்ளி அள்ளி கொடுக்குமோ அது போல பிராட்டியும் பெருமாளும் நமக்கு ஏகப்பட்ட பழங்களை கொடுக்கிறார். அவளை சேவித்து நின்றாள். ஒரு மரத்துக்கு அடியில் நின்றால் நமக்கு எப்படி நிழலே தெரியாதோ அது மாதிரி ராமனுடைய திருவடியை பற்றி கொண்டால் நமக்கு வெயிலே தெரியாதோ ஒரு மரத்துக்கு அடியில் நின்றால் அது மாதிரி ராமனுடைய திருவடி நிழல்ல நாம ஒதுங்கி கொண்டோம்னால் நமக்கு லோகத்தில் இருக்கக்கூடிய எந்த விதமான கஷ்டங்களும் நமக்கு தெரியாது. பெருமாள் எப்படி லோகத்தில் விதவிதமான செடிகளையும் கொடிகளையும் பார்த்து நாம் ஆனந்தப்பட்டிருக்கோமோ அது மாதிரி பெருமாளுடைய திவ்ய குண அனுபவங்களை நாம் பிரதி தினம் சேவித்துக் கொண்டும் அதை தெரிந்து கொண்டும் நாம் வாழ்ந்து கொண்டே நம்முடைய காலத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சுகந்தம், அப்படிப்பட்ட ஒரு மனோரஞ்சகமான விஷயம். தென்றல் காற்று எப்படி வீசுறதோ அது மாதிரி ராமனுடைய குணங்கள் நம்முடைய ரகுவீர கத்தியத்தின் மூலமாக ராமனுடைய குணங்கள் சுவாமி தேசிகனுடைய அனுகிரகத்தினால நமக்கு வீசுறது, நம்மளை வந்து சேர்றது. ஜென்மாந்திர சகசிரேஷு தப்போ தியான சமாதிபிகி நரானாம் க்ஷீண பாப்பானாம் கிறிஸ்தே பக்தி பிரஜாயத்தே, ராமே பக்தி பிரஜாயத்தே. ராமனிடத்திலே பக்தி உண்டாருது நமக்கு. இப்படிப்பட்ட ரகுவீர மத்தியத்தினுடைய பாராயணத்தினால் நமக்கு மோட்சம் சித்தம்னு சொல்றார் தெம்பிராண்டவன். மோட்ச பிரதத்துவம் சொல்லப்படுறது இந்த சூர்ணிகினால என்ன? பவத பணதா பித பக்த ஜன பத்ரா ராமா, சம்சாரத்தை விட்டு விலக வைப்பவன் அவன். சம்சாரத்தை விட்டு விலகறதுக்காக நாம் வந்து இந்த பாராயணத்தை பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இந்த ரகுவீர கத்தியம்ன்றது மோட்சப்பிரதம் தானே தெம்பிர ஆண்டவன். ஸ்ரீராம பத்ரா, அவனுடைய ராம நாமமே நமக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. ராமஸ்ய தட்சிணே பார்ஷ்வே சபத்மா ஸ்ரீர் உபாசிரிதா அப்படின்னு இது ஒரு பிரமாணம். எங்க இருக்குன்னு தெரியல, பெரியவாள் எடுத்திருக்கா. அனன்யாதீன கல்யாணம், அந்ய கல்யாண பாஜனம், இது மாதிரி அனன்யாதீன கல்யாணம், இப்படிப்பட்ட ஒரு பிராட்டியின் மூலமாகவும் பெருமாள் மூலமாகவும் இந்த நாம் அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கை ஒரு போக்கியம் இருக்கு பாருங்க, அது லோகத்தில் வேற எங்கேயுமே கிடைக்காது. நமஸ்தே புனஸ்தே நமஹா. அப்படிப்பட்ட ரகுவீரனுக்கு மீண்டும் மீண்டும் அவனை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். சர்வான் தேவான் நமஸ்யந்தி ராமஸ்யார்த்தே யசஸ்வினஹா. தேவர்கள்லாம் வந்து சேவிச்சின்றிருக்கலாம், அயோத்தியாவாசி ஜனங்களை போல 33 கோடி தேவர்களும் பிரதிதினம் வந்து சேவித்திருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு ராமனிடத்தில் நாமும் சரணாகதி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரகுவீரகத்திய பாராயணத்தை பிரதிதினம் யார் பண்றாலோ அவர்களுக்கு பரம போக்கியமா இருக்கக்கூடிய இந்த மோட்சமானது கிடைப்பது உறுதி என்று விஜாபித்து இந்த ரகுவீரகத்திய சூர்ணிக்க உபன்யாசத்தை இதோட பூர்த்தி பண்ணிக்கிறேன். நாளைக்கு 2 நாள் பலஸ்ருதி தாசன்.